அஸ்மத்குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். வஷக்தே விஷ்ணவாஸ ஆக்ரணோமி தன்மே ஜுஷஸ்வ ஷிபி விஷ்ட ஹவ்யம் வர்தந்து த்வா சுஷ்டுத யோகிரோ மே யூயம் பாத ஸ்வஸ்திபி சதா நஹ. ஹரிஹ ஓம். ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. நம சர்வேப்யஹ. சுவாமி தேசிகனினுடைய ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா என்கின்றதான நயினாராச்சாரியார் அனுகிரகித்திருக்கக்கூடியதான தனியனின் அவதார தினம் இன்று. அந்த தனியனினுடைய விசேஷமானதான அர்த்தங்கள் யதாமதி சங்கிரகமாக இங்கு சொல்லப்படுகின்றன. இந்த தனியன் என்பதே நம் சித்தாந்தத்திலே ஆச்சாரியாதிகள் விஷயத்திலே நம்மளுடைய பக்தி பிராவண்யத்தை வெளிப்படுத்தும் முகமாய் ஒரு உபகார ஸ்மிருதியாய் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடியதான பேருபகாரத்திற்கு தலையல்லால் கைமாறில்லை என்கின்றதான கணக்கிலே தங்களினுடையதான தன்யவாத ஆவிஷ்காரமாய் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய லோகோபகாரத்தினுடையதான பேருதவியை சிந்தித்து பார்க்கும் முகமாய் சம்ஸ்கிருதத்திலேயோ தமிழிலேயோ செய்யப்படக்கூடியதான ஸ்தோத்திரமாகும். சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோகமாக அது செய்யப்படுமாயின் தமிழிலே செய்யுளிலே அது காணப்பட்டிருக்கின்றது. இப்படி நாம் நம்முடையதான தன்யவாதத்தை ஆவிஷ்கரிக்கக்கூடியதான முகமாக ஏற்பட்டிருக்கக்கூடியது தனியன் என்பது. இந்த மாதிரியானதான தனியனை நம் ஆதி நாள் முதற்கொண்டு ஆழ்வார்கள் காலத்திலிருந்து ஆழ்வார்களுக்கு என்று நாம் தனியன்களை சேவிக்கக்கூடியதாக சம்ஸ்கிருதத்திலேயும் தமிழிலேயும் பழக்கத்திலே இருந்து வருகின்றது. அந்த கணக்கிலே சுவாமி தேசிகனினுடையதான பிருதங்களையும் அவருடையதான அந்த கீர்த்தியையும் வெளிப்படுத்தும் முகமாய் அவரினுடைய சாநித்தியத்தை எப்பொழுதும் தன்னிடத்திலேயே பிரார்த்திக்கக்கூடியதான தனியன் இந்த ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா என்கின்றதான தனியனாகும். இந்த தனியன் கீழே சொல்லியது போலே சுவாமியினுடையதான சிஷ்யராகவும் அவரோடு தேக சம்பந்தம் கொண்டு அவருக்கு நேரடியாக புத்திர ரத்னமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இருந்தவருமான நயினாராச்சாரியாராலே அனுகிரகித்து இன்று, அதாவது இன்றைய தினம் ஒரு சித்திரை மாசத்தினுடையதான புனர்வசு நட்சத்திரத்திலே சமர்ப்பிக்கப்பட்டதாக ஐதிஹ்யம் சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்டதான இந்த தனியனின் விசேஷமானதான அர்த்தங்கள் சங்கிரகமாக இங்கு ஒரு 20-25 நிமிடங்களுக்குள்ளே சொல்ல இருக்கின்றது. சுவாமி தேசிகனும் தன்னுடைய ஆச்சாரியரான அப்புள்ளாரை பல இடங்களிலே பல்வேறு முகமாக அவரையும் அவருடையதான உபகாரத்தையும் அதற்கு மேம்பட்டிருக்கக்கூடியதான ஆச்சாரியர்களையும் பல்வேறு இடங்களிலே காண்பித்திருக்கக்கூடியமை கண்கூடு. அந்த கணக்கிலே இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகனினுடைய ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா என்கின்ற இந்த ஸ்லோகத்திலே சாக்ஷாத் ஸ்ரீனிவாசனினுடையதான ஸ்வரூபமாய் பலவகைப்பட்ட ஸ்ரீமானாய் ஸ்ரீயைக் கொண்டு எழுந்தருளி இருந்தவராய் கவிதார்க்கிக கேசரி என்கின்றதான பிருதத்தினாலே அலங்கரிக்கப்பெற்றவராய் வேதாந்தாச்சாரியன் என்கின்றதான மிகச்சிறந்ததான ஒரு பிருதத்தை பிராட்டியினாலேயே அளிக்கப்பட்ட பெருமைக்கு உரியவரான சுவாமி அடியேனுடையதான மனசிலே எப்பொழுதுமே தங்கியிருக்கட்டும், எப்பொழுதுமே என்னுடைய மனசிலேயே நித்தியவாசம் பண்ணியிருக்கட்டும் என்பதாக இந்த தனியன் இது நாம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சுவாமி தேசிகனினுடைய கிரந்தங்களையெல்லாம் அவலோகனம் பண்ணும் பொழுதும் ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணுகின்ற பொழுதும் நித்தியமாக அனுசந்திக்கக்கூடியதாகும். நம்மளுடையதான சித்தாந்தத்திலே ஆச்சாரியர்களை கொண்டாடக்கூடியதாக காலக்ஷேப காலங்களிலே தனியன்களை சொல்லும் பரம்பரையிலே சுவாமி தேசிகனின் விஷயமாக ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களிலே இந்த தனியன்தான் அனுசந்தானம் செய்யப்படுகின்றது. தமிழிலே அவருக்கு சீரண்ணு தூப்புல் என்கின்றதான தனியன் உள்ளது. கவிதார்க்கிக சிம்ஹாய என்கின்றதாகவும் ஒரு ஸ்லோகம் உள்ளது. இவ்வாறு பல ஸ்லோகங்கள் இருந்தாலும் இந்த தனியனாக இந்த ஸ்லோகம் தனியான ஒரு பெருமையை பெற்று விளங்குகின்றது. இந்த ஸ்லோகத்திலே பிரதானமாக வெங்கடநாதாரியா சந்நிதத்தாம் சதா ஹிருதி, எப்பொழுதுமே வெங்கடநாதா என்கின்றதான திருநாமத்தை சாத்தி எழுந்தருளி இருக்கக்கூடியதான சாக்ஷாத் இந்த ஆச்சாரியன் என்னுடைய ஹிருதயத்திலே எழுந்தருளி இருக்கட்டும் என்கின்றதாக இதற்கு பொருள். அவருக்கு வெங்கடநாதன் என்கின்றதான திருநாமமே சாத்தப்பட்டது அனந்த சூரியினாலே, அவருடைய திருத்தந்தையாராலே. அவர் சாக்ஷாத் திருமலை அப்பன்தான் என்பதை சூச்சிப்பிக்கக்கூடியதாக இந்த திருநாமம் எழுந்தருளி இருக்கின்றது. திருமலை என்கின்றதே சர்வ பாபா நிவேம் பிராகுஹு கடஸ்தத்தாக உச்சியதே சர்வ பாப பிரதாஹித்வாத் கிரிர் வெங்கட ஈர்யதே. வேம் என்கின்ற பதத்திற்கு பாபம் என்று அர்த்தம். கட என்கின்றதான சப்தத்தினாலே அவற்றினுடையதான எரிப்பு அழிப்பு என்பது சொல்லப்பட்டதாகின்றது. ஆக எல்லா பாபங்களுமே அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த திருமலை வேங்கடம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வேங்கடத்திற்கு நாதனாய் எழுந்தொருளி இருப்பவன் சாக்ஷாத் திருமலையப்பன் வேங்கடநாதன் என்பவன். அந்த வேங்கடநாதன்தான் இப்பொழுது சாக்ஷாத் சுவாமியாக எழுந்தருளி இருக்கின்றான். ஆச்சாரிய வள்ளலாக ஆச்சாரிய சார்வபௌமனாக சுவாமி தேசிகனாக அவதரித்திருக்கின்றான் என்பதை சுவாமியே காண்பித்திருக்கின்றார். அவனுடையதான கண்டையின் அவதாரம்தான் என்பதும் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. பாஷ்யக்காரரினுடைய அவதாரம்தான் என்றும் தர்க்கம் செய்யப்படுகின்றது என்றெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். சுவாமியினுடைய இந்த பெருமையை சப்ததிரத்ன மாளிகாவிலே அண்ணன் சர்வதந்திர ஸ்வதந்திரத்வாத் சாஸ்திர தீப பிரதானதாக ஸ்ரீவேங்கடாத்ரிநாதோசௌ சாக்ஷாத் வேதாந்த தேசிகாக. இந்த வேதாந்த தேசிகனாக எழுந்தருளி இருக்கக்கூடியதான நம் ஆச்சாரிய வள்ளல்தான் நிச்சயமாக எந்தவிதமான சம்சயமுமே இன்றி வெங்கடாத்ரி நாதனாக இருக்கிறார். சாக்ஷாத் திருமலையப்பன்தான் வேதாந்த தேசிகன் என்கின்றதான திருவுரு கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார். ஏனெனில் அதற்கு உபபத்தியை காண்பிக்கின்றார். பெருமாள் என்பவன் பாரதந்திரியம் சிறிதும் இல்லாதவன். பெருமாள் என்பவன் எப்பொழுதுமே சுவாதந்திரத்தையே பதித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். பாரதந்திரியமாக தன்னை அவதாராதிகளிலே காட்டிக்கொண்டால் அவைகளெல்லாம் நடிப்பு என்பதாக நம் பெரியவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். சுக்ரீவம் நாதம் இச்சதி முதலியதான இடங்களிலே எல்லாம் பெருமாள் நன்றாக ஆத்மானம் மானுஷம் மன்னியே என்றதான கணக்கிலே வெளிப்படுத்திக் கொண்டு வந்தான் என்கிறதாக. அப்பொழுது அவிகதமான தடைப்படாத எந்தவிதமானதான குறையும் இல்லாததான சர்வதந்திரமான அதாவது சுவாதந்திரியம் கொண்டவன், எல்லா பிரகாரங்களிலேயும் சுவாதந்திரியத்தை கொண்டவன், எல்லா செயல்பாடுகளாலேயும் சுவாதந்திரியத்தை கொண்டவன். ஆனால் நம் சுவாமியானவர் சர்வதந்திர ஸ்வதந்திரர். தந்திரம் என்றால் சாஸ்திரம் என்ற அர்த்தம். சுவாமி சர்வசாஸ்திரங்களிலேயுமே பாரங்கதராய் அந்தந்த சாஸ்திரங்களிலே ஸ்வயம் கிரந்தாதிகளை ரச்சனம் பண்ணக்கூடியதான ஒரு சக்தியை பெற்றிருந்த காரணத்தினாலே அவன் சுவாதந்திரியம் கொண்டவன், எல்லா விதமானதான செயல்பாடுகளாலேயும் சுவாதந்திரியத்தை பஜிப்பவன் பெருமாள். இவர் சர்வதந்திர எல்லா சாஸ்திரங்களிலேயும் சுவதந்திரத்தை கொண்டவன். ஆக சர்வதந்திர ஸ்வதந்திர யுக்தத்துவம் எல்லா சாஸ்திரங்களிலேயும் எல்லா பிரகாரங்களிலேயும் சர்வ தந்திரத்தினாலேயும் சுவாதந்திரியத்தை கொண்டமை என்பது அவனுக்கும் இவருக்கும் சேர்ந்து பொருந்து இருக்கின்றது. பெருமாள் இந்த லோகத்திலே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் சாஸ்திரம் என்கின்றதான தீபத்தை கொடுத்து அவர்களை உஜ்ஜீவிக்கின்றான் என்கின்றதாக பல ஸ்லோகங்கள் காட்டப்பட்டுள்ளன. கரண கலேபர யோகம் விதரசி ஞானம் என்கின்றதான தீபத்தை என்றதாக பல இடங்கள் காட்டப்பட்டுள்ளன. அப்பொழுது சாஸ்திர தீபத்தை பெருமாள் இந்த லோகத்திலே இருப்பவர்களுக்கு கை தூக்கி விடுவதற்காக கொடுக்கின்றான் என்பதாக பிரமாணங்கள் பல உள்ளன. சுவாமி தேசிகனும் நூற்றிற்கும் மேம்பட்டதான பரஷதம்பா அல்லது கணனா அதீதமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு அப்பால்பட்டதாக இருக்கக்கூடியதான இந்த கிரந்தங்களின் மூலமாய் சாஸ்திரார்த்த ஸ்தாபனம் பண்ணி அந்த பெருமாளினுடையதான உத்கிருஷ்டமானதான தன்மையையும் இந்த ஜீவாத்மாவிற்காக ஏற்பட்டிருக்கக்கூடியதான அந்த சேஷத்துவத்தையும் அவனை அடைவதற்கு ஷரணாகதியானது மிகச்சிறந்தது என்பதை காட்டியும் அந்த ஷரணாகதியினுடையதான அங்கபூதங்களாகிறதான விஷயங்களை பற்றியும் அர்த்த பஞ்சகத்தை பற்றியும் தத்துவத்ரயத்தை பற்றியும் சித்தாந்த ஸ்தாபகர்களான ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடையதான பெருமைகளை பற்றியும் பல வகைப்பட்டதான சாஸ்திரங்களிலே தெரியக்கூடியதான அல்லது மேலே பார்க்கும் பொழுது தோன்றக்கூடியதான விரோதங்களையெல்லாம் பரிஹரிக்கக்கூடியதான சாஸ்திர கத விசிகிச்சைகள் சம்சயங்களையெல்லாம் போக்கிக் கொடுக்கக்கூடியதுமான பல வகைப்பட்டதான தீபத்தை சுவாமி தேசிகன் நமக்கு அருளியிருக்கின்றார். அப்பொழுது சாஸ்திர தீப பிரதானம் அந்த பெருமாள் தீப பிரகாசனான அந்த பெருமாள் பண்ணுவானாகில் சுவாமி தேசிகன் அவனையே சாஸ்திரமாகிறதான தீபத்தை கொண்டு நமக்கு காண்பித்துக் கொடுக்கின்றார் என்ற காரணத்தினால் இவர் எந்த விதமானதான சம்சயமுமே இன்றி சாக்ஷாத் வேதாந்த தேசிகன் வெங்கடாத்ரிநாதன்தான் என்பது தெள்ளத் தெளிவாக ஆகின்றது. இதை அண்ணன் இதை இந்த ஸ்லோகத்திலே இப்பாடி காண்பித்தார் என்றால் அன்றி உலகினையாக்கி என்கின்றதான பிரசித்தமானதான பிள்ளையந்தாதி ஸ்தோத்திரத்திலே ஸ்லோகத்திலே எந்த விதமானதான சம்சயமுமே இன்றி வெங்கடநாதனும் குருவாய் இந்த லோகத்தில் பிறந்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமானதான மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தான் என்கின்றதான ஸ்லோகத்தின் பாசுரத்தினாலேயும் இவ்வர்த்தம் நன்றாக புலனாகின்றது. தமிமம் ஸ்ரீமத் வெங்கடநாதாச்சாரியம் வதந்தி கில சந்தஹ ஸ்ரீவெங்கடாத்ரிநாதம் சதசத்குணராசியோகஹானிப்யாம். பெரியவர்கள் எல்லாம் இந்த ஆச்சாரியனாகிறதான சுவாமி தேசிகனை எல்லா விதத்தினாலேயும் திருமலையப்பனே என்று அறுதியிட்டுக் கூடி கூறுகின்றார்கள். ஏனெனில் சகல கல்யாண குணங்களையும் கொண்டு ஒரு தௌஷ்டிய குணமும் இல்லாத காரணத்தினால் உபய லிங்கம் எம்பெருமானுக்கு ஏற்பட்டிருப்பது அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைக்கதானஹா என்றும் அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகண யுக்தன் என்றும் எம்பெருமான் காட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் சகல கல்யாண குண பாஜனமாய் ஒரு துர்குணத்திற்கும் இருப்பிடமாய் இல்லாமை என்கின்றதான எந்த ஒரு தன்மை எம்பெருமானுக்கு சேருமோ அதுபோலவே சுவாமி தேசிகனும் சகல விதமானதான கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவராய் எப்படி அவருக்கு அவரிடத்திலே விளங்கி இருந்திருக்கக்கூடியதான ஒரு சில குணங்கள் ஸ்லோகத்திலே அந்த விருத்தத்திற்கு சேர காண்பிக்கலாம் என்பதற்காக மாத்திரமே அவைகள் காண்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கின்றனவே அன்றி எம்பெருமானுக்கு போலே சுவாமியினுடைய குணகணங்களையெல்லாம் கணனம் பண்ணி எண்ணி அவைகளை சொல்லி மாளாது அவருடைய குணங்களை பற்றி அடுக்குகின்றார் அண்ணன். வேதாந்தாச்சாரியவர்யோ விதித்த பகு குணோ வீதராகாகிரயாயி. வீதராகாகிரயாயி வைராக்கியம் கொண்டவர்களுக்குள்ளே முதன்மையானவர். வித்வான் வித்யா நிஷத்யா விரச்சித விவிதானேக திவ்ய பிரபந்தா. தன்னுடையதான ஞானத்தினாலே பல வகைப்பட்டதான கிரந்தங்களை அனுகிரகித்திருக்கக்கூடியவர். விஷ்ணு விஷ்ணுவாசிரிதேஷு பிரகடித வினய பிரேம சேஷத்துவ விருத்தி. பெருமாளிடத்திலேயும் பெருமாளே எல்லாம் என்றிருக்கக்கூடியதான அவனுடையதான ஆசிரித்தார்களினுடையதான திருவடிகளிலேயும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்போடு கூடியதான சேஷவிருத்தியை கொண்டவர். வயம் து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாக என்று சொல்லக்கூடியதான இடத்திலேயும் கூட பிரேமசேஷத்துவ விருத்தியை காண்பித்திருக்கக்கூடியவர். விக்ஷாத ஸ்ரேயசே ஸ்யாத் விஷயஜித் இகனஹ வெங்கடேச்சார் வெங்கடாச்சாரியவர்யா. அப்படிப்பட்டதான இந்த மிக்க புகழ் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியன் நம்மளுடையதான சிற்றின்பங்களையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தன்மைக்கு காரணமாக இருக்கட்டும் என்று பெருமாளுக்கு காட்டியிருக்கக்கூடிய சில குணங்களை காண்பித்து மேலும் தன்னுடையதான திருநாக்கு புகழ் பெற வேண்டும், சுத்தி பெற வேண்டும் என்கின்ற கணக்கிலே அவருடைய குணங்கள் வாச்சாம் அகோச்சரமானவைகள், இரண்டு ஸ்லோகத்திலே அடங்க மாட்டாதவைகள் என்கின்ற காரணத்தினால் மேலும் அவருடைய குணங்களை காண்பிக்க ஆசைப்பட்டு தாந்தி ஷாந்தி சுசித்வம் விஷய விஜயிதா தீரதா நிஸ்பிருகத்வம் சேஷத்வம் ஸ்ரீஷ தத்தாசன விஷயகம் பாரதந்திரியம் சத்திர அக்ஷோபியத்வம் பட்டுத்வம் மிருதுசமவசிதா நிர்பரத்வானசூயே யஸ்மின் ஆஜான சித்தம் சகலு விஜயதே வெங்கடாச்சாரியவர்யா. இந்திரிய நிகிரகமாகட்டும், மனசினுடையதான நிகிரகமாகட்டும், அத்தனை புலன்களினுடையதான ஒடுக்கக்கூடியதான சாந்தி, மனசினுடையதான நிம்மதி, அமைதி முதலியவைகள், தூய்மையானதான தன்மை, இந்திரியங்கள் சிற்றின்பங்களிலே நாடாமை, புத்தியினுடையதான கூர்மையான தன்மை, வைராக்கியம் கொண்டு அனைத்திலேயும் பற்றற்றதான தன்மை, எம்பெருமானே எல்லாம் என்று தன்னுடைய சேஷத்துவத்தை காண்பிக்கும் தன்மை, எம்பெருமானிடத்திலும் அவனுடையதான அடியார்களிடத்திலுமே எப்பொழுதுமே பாரதந்திரியனாய் எம்பெருமானை தவிர்த்து எம்பெருமானுடைய அடியாரை தவிர்த்த மற்ற விஷயங்களிலே நோக்கற்றவராய் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கூட அக்ஷோபியம் கலங்காதவராய் நாம் பிரபத்தி பண்ணிருக்கோம் நாளை வருவதெல்லாம் நன்றே நமக்கு என்று சொல்லி கொஞ்சமும் கலங்காதவராய் பட்டுவானவராய் மிருதுவானவராய் சமவசிதா நிர்பர சமமானவராய் அனைத்து பேர்களிடத்திலேயும் அத்தனை விதமானதான இந்திரியங்களையும் அடக்கி விளங்கக்கூடியவராய் நிர்பரனாய் பெருமாளிடத்திலே நாம் பிரபத்தியை பண்ணிவிட்டோம், நமக்கு நாம் என்கின்றதானது தன்மையே கிடையாதென்ற எம்பெருமானையே நம்பியிருப்பவராய் அனசூயராய் ஒருவருக்கு ஏற்பட்டதான பெருமையிலே கொஞ்சம் கூட மனசு கோணாதவராய் இப்படி இத்தனை குணங்களும் சுவாமியிடத்திலே இருக்கின்றன. எம்பெருமானுக்குப் போலே பல குணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஸ்லோகத்திலே மிகவும் கண்ணுற வேண்டியதான ஒரு பதம் இவைகளெல்லாம் யஸ்மின் ஆஜான சித்தம் எம்பெருமானுக்கு போலே இந்த குணங்கள் எல்லாம் சுவாமியிடத்திலே பால்யம் முதற்கொண்டே பிறந்த நாள் முதற்கொண்டே இவைகளெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. அவைகள் வளர்த்து கொள்ளப்பட்டதான குணங்கள் அன்னு என்ற காரணத்தினால் எம்பெருமானுக்கு போலே இவரிடத்திலே அகில கல்யாண குணங்களும் நடையாடி இருக்கின்றன. மிகச்சிறந்ததான சகல கல்யாண குணங்களும் இருந்திருக்கின்றன. ஆக அனந்த கல்யாண குண பாஜனராய் எழுந்தருள் இருக்கிறார். இப்பொழுது எம்பெருமானுக்கு துர்குண லேசம் கூட கிடையாது என்பது போல சுவாமியை வர்ணிக்கக்கூடியதான மற்றொரு ஸ்லோகத்திலே உபகரண பரம நிஷம் அபகரண சீலேஷ்வபி என்றார். அபகரண சீலேஷ்வபி அனிஷம் உபகரண சீலம் தனக்கு தோஷமாகிறதான தனக்கு எல்லா விதத்திலேயும் கெடுதலையே எண்ணக்கூடியவர்களிடத்திலேயுமே கூட உபகார புத்தியை செய்யக்கூடியதான உத்கிருஷ்டமானதான பரந்த மனசை கொண்டவர் என்கின்றதான அந்த ஸ்லோகத்தினுடையதான ஒரு கண்டத்தினாலே சுவாமியும் எம்பெருமானைப் போல சகல கல்யாண குண பாஜனராய் ஒரு துர்குணத்திற்கும் இருப்பிடமாக இல்லாத காரணத்தினால் அவர் எல்லா விதத்திலேயும் எம்பெருமானே என்பதாகவும் அவருடைய அவதார தினத்தினாலேயும் நபஸ்ய ஸ்ரவண ஸ்ரீஷ தீர்த்தவாசர ஜன்மவான் என்கின்றதாக அவருடைய நாமாவளியிலே சேர அந்த எம்பெருமானினுடைய புரட்டாசி ஸ்ரவணத்தன்றைய தீர்த்தவாரி தினத்திலே எம்பெருமான் திருமலையப்பனினுடையதான தீர்த்தவாரி தினத்திலே அவதரித்தார் என்கின்ற காரணத்தினாலே சுவாமி தேசிகன் எல்லா விதத்திலேயும் வேங்கடநாதன்தான் என்பது பல பிரகாரங்களாலே அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி வேங்கடநாதார்யா. அந்த வெங்கடநாதாரியன் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான விசேஷணங்கள் மேலே சொல்லப்படுகின்றன. ஸ்ரீமான் என்கின்ற பதத்தினாலே பெருமாள் சாட்சாத் ஸ்ரீயப்பதியாய் ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ச பத்ன்யௌ என்று லக்ஷ்மிபதியாய் மங்களம் மங்களானாம் என்று மங்கள சப்தவாத்தியானதான பிராட்டிக்கும் மேம்பட்டு அவளுக்கு எல்லா விதத்திலேயும் பெருமையை அளித்து தானும் அவளாலே பெருமை பெறக்கூடியவனாய் எழுந்தொருளி இருப்பானேயாகில் சுவாமியும் ஸ்ரீமான்தான். சுவாமியினிடத்திலே வித்தமாகிறதான ஸ்ரீ செல்வமாகிறதான ஸ்ரீக்கு கொஞ்சம் கூட ஆஸ்தை இல்லாத காரணத்தினால் சுவாமியிடத்திலே குணஸ்ரீ இருந்தது, ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ இருந்தது, ஞானஸ்ரீ இருந்தது, வினயஸ்ரீ இருந்தது, இவைகளெல்லாம் ஒரு சேர விளங்கின. எனவேதான் அண்ணன் சாதிக்கின்ற பொழுது ஆவிர் பூதிர் யஸ்ய வம்சாத் அனர்காத் வைஸ்வாமித்ராத் விஷ்ணு கண்டாம்சகஸ்ய ஸ்ரீமான் சோயம் சர்வதந்திரஸ்வதந்திரோ வக்தா வியாக்யா சார்வபௌமோ விபாதி. வக்தா வியாக்யா சார்வபௌமஹா சர்வதந்திரஸ்வதந்திரஹா ஸ்ரீமான் சோயம் என்கின்றதான இடத்திலே அவருடைய ஞானஸ்ரீயை பறைக்கா சாற்றினார். கீழே சொல்லப்பட்டதான குணங்களை அடுக்கி வைத்திருக்கக்கூடியதான ஸ்லோகங்களிலே அவருடைய குணஸ்ரீயை பறைசாற்றினார். விஷ்ணுவினிடத்திலேயும் விஷ்ணுவினுடைய பக்தர்களிடத்திலேயும் எப்பொழுதுமே தன்னுடைய சேஷத்துவத்தை காட்டக்கூடியவர் என்கின்றதான இடத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவனினுடையதான லட்சணமே எம்பெருமானே எம்பெருமானினுடையதான அடியார்களே எல்லாம் என்றிருக்கை அந்த இடத்திலே அவருடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை காண்பித்தார். அவருடைய குணங்களாலே அவருடையதான வினயஸ்ரீயை காண்பித்தார். இப்படிப்பட்டதான ஸ்ரீகளினாலே ஒளிரக்கூடியதான பெருமாள் ஸ்ரீயினாலே ஒளிர்பவன். அவனுக்கு ஒரு ஸ்ரீ, சுவாமி தேசிகனுக்கோ வினயஸ்ரீ, ஞானஸ்ரீ, வைஷ்ணவஸ்ரீ, குணஸ்ரீ, கைங்கரியஸ்ரீ, அதே மாதிரி தன்னுடையதான தாசியத்துவ புத்தி, இப்படிப்பட்டதான பல வகைப்பட்டதான ஸ்ரீகளினாலே உணர விளங்கக்கூடியவர், பிரகாசிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டதான ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி. கவிதார்க்கிக கேசரி என்பது ஒரு சேராச்சேர்த்தியாகும். இந்த லோகத்திலே சாதாரணமாகவே நன்றாக சாஸ்திரங்களிலே படித்து மேதாவியாய் இருக்கக்கூடியவர்களுக்கு காவியத்திலே அவ்வளவு போராது. அல்லது காவியத்திலே மிகச்சிறந்ததான நடையை காண்பித்து தங்களினுடைய கவிதா பாரம்யத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு தூரத்திற்கு சாஸ்திரங்களிலே பிரவிற்த்தி குறைச்சலாக இருக்கின்றது என்பது நாம் கீழ் நாட்களிலிருந்து பல பேரிடத்திலே காண்கின்றோம். இந்த சேரா சேர்த்தி காவியத்திலேயும் சரி தர்க்க விஷயங்களிலேயும் சரி சாஸ்திர விஷயங்களிலேயும் மிகச்சிறந்த புலமை பெற்று மற்றவர்களை ஜெயித்து அவர்களெல்லாம் நடுங்கக்கூடிய அளவிற்கு அத்தியந்தம் ஞானஸ்ரீயோடு ஒளிரக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பாரானால் அந்த கவிதார்க்கிக்க கேசரி என்கின்றதாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அளித்ததான ஒரு பிருதம். அந்த பிருதத்திற்கு பாத்திரமானவர் சுவாமி தேசிகனே தன்னை பற்றி சாதித்துக் கொள்ளுகின்ற பொழுது தர்க்கேஷு கர்க்கஷதியோ வயமேவ நான்யே காவ்யேஷு கோமலதியோ வயமேவ நான்யே. அவச்சேதக்காவச்சின் முதலியதான பல பதங்களாலே நிஷ்டுரமானதான பல பதங்களாலே எதிரிகளினுடையதான கர்வத்தை சாட்டோபமாக வரக்கூடியவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கக்கூடிய அளவிற்கு அத்தியந்தம் கம்பீரமான பதப்பிரயோகங்களாலே சாஸ்திரத்திலே விளங்கக்கூடிய கர்க்கசமான பதங்களும் எங்களுக்கு தெரியும். காவ்யேஷு கோமலதியோ காவியங்களிலே அந்த ஸ்ருங்காராதி ரசங்கள் வேண்டுமானால் அந்த இடத்திற்கு சேரவும் வீராதி ரசங்களை சொல்ல வேண்டுமானால் அந்த இடத்திலே வேண்டியிருக்கக்கூடிய விருத்திகள் முதலியதானவற்றைக் கொண்டு அந்த காவியத்தை அமைப்பதற்கான பாங்கும் அடியோங்களுக்கு தெரியும் என்று காவ்யேஷு கோமலதியோ வயமேவ நான்யே என்று காண்பிக்கின்றார். இப்படிப்பட்டதான இந்த கவியும் தார்க்கிகன் இது ரெண்டும் ஒரு சேர காண்பித்திருக்கக்கூடியது என்பது ரொம்பவும் நடக்க மாட்டாததான ஒரு விஷயமா. தூஷண்யாதௌ தார்க்கிகாக்ரேசரத்வம் பரபக்ஷ கண்டனத்திற்காக மற்ற மதங்களினுடையதான மாயாவாதங்களையெல்லாம் கண்டிப்பதற்காக எழுந்திருக்கக்கூடியதான ஒரு தூஷண சததூஷண கிரந்தம். அந்த தூஷண முதலிய கிரந்தங்களினாலேயும் அதே மாதிரி சுவாமியினுடையதான பாஷ்யக்காரரினுடையதான கீதா பாஷ்யத்திற்கான தாத்பரிய சந்திரிகையிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய சூக்ஷ்மமானதான அர்த்தங்கள் அவைகளிலே எல்லாம் தன்னுடையதான தார்க்கிகம் சூக்ஷ்ம புத்தியை காண்பிக்கக்கூடிய சாஸ்திர பிராவண்யத்தை வெளிப்படுத்தக்கூடியதான எத்தனையோ இடங்கள் இருக்குமானால், அதே புத்தி அற்புதமாக காவியங்களிலே மென்மையானதான அர்த்தங்களை எல்லாம் காண்பிக்கின்றது. அது எப்படி என்றால், அவருடைய கிரந்தங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அதிலே அண்ணன் காண்பிக்கின்றார், தத்ரசா பினஹிரங்கபதி ஸ்ரீபாதுகாஸ்துதி சஹஸ்ர சமான்யா. எத்தனையோ கிரந்தங்களை சுவாமி அனுகிரகித்திருந்தாலும் கூட ஒன்றாவது அந்த பெருமாளினுடையதான திருவடி நிலைகளை பற்றியதான பாதுகா சஹசிரத்திற்கு ஈடாகுமோ? பாதுகா ஸ்துதி சஹஸ்ர சமான்யா நஹி. அதற்கு பாதுகா சஹசிரத்திற்கு நிகரான ஒரு கிரந்தத்தை சொல்ல முடியுமோ என்று கேட்கிறார். ஆக அந்த கவிதைகளிலே என்னென்ன காணப்படுகின்றன? அதிலே கவிதார்க்கிக சிம்மத்துவத்திலே தார்க்கிக சிம்மத்துவம் ஒரு பக்கம், கவி சிம்மன் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், ஜட கிரண சகல தர ஜட்டில நடபதிம கூட்டத்தட நட நபட்டு விபுத சரிதி பகுல மதுகலன என்கின்றதான பிரசித்தமான இந்த சூர்ணிக்கையிலே முழுவதுமாக முதல் எழுத்திலிருந்து கடைசி எழுத்து பர்யந்தம் இந்த மாதிரியான ஒரு மூன்று நான்கு சூர்ணிக்கைகளிலே வெறும் ஹ்ரஸ்வாட்சரங்களைக் கொண்டே அமைத்திருக்கக்கூடியதான பாங்கு. அந்த ராமனினுடைய பெருமையை காண்பிக்கும் பொழுது, நமஸ்தஸ்மை கஸ்மை சனபவது நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தான யசசே என்கின்றதான காம்பீரியத்தோடு கூட எம்பெருமானினுடையதான அந்த பெருமையை காண்பித்து அந்த உத்தரார்த்தத்திலேயும் அதனுடையதான தன்மையை வெளிப்படுத்தி இருக்கக்கூடியதான பாங்கு. பெருமாளினுடையதான திருவடி நிலைகள் எப்படி இருக்கின்றன? அந்த ஸ்லோகத்திலே பாருங்கள், பெருமாளினுடைய திருவடிகள் யோஷித் பூத திருஷந்திய போடஷ கடஸ்தேமானி வைமானிக ஸ்ரோதஸ்விநியுபலம்பனானி பசிதோ தஞ்சத் பரீட்சிந்திச்ச தூத்யாதிஷ்வபி துர்வச்சானி பதயோ கிருத்யானி மத்வே வயத்தத்தே தத் பிரணயம் ததேவ சரணத்ராணம் ரிணேரங்கிணா. அந்த பாதுகா பிராட்டிக்கே பெருமாளினுடையதான் அந்த திருவடிகள் பண்ணியிருக்கக்கூடிய உத்கிருஷ்டமான விஷயங்களை பார்த்து ராசிக்கம் ஏற்பட்டு அந்த திருவடியிலே ஒட்டி கொண்டிருக்கின்றதே அந்த திருவடிகளின் நிலைகள், அந்த பாதுகைகளிடத்திலே நாங்கள் அன்பு காண்பிக்கின்றோம் என்கிறது. வெறும் ஒரு அனுஷ்டுப் ஸ்லோகத்திலே விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் என்கின்ற ஸ்லோகமாகட்டும், அனுஜித க்ஷமா யோகம் அபுண்ய ஜனபாதகம் அஸ்பிருஷ்டமதராகம் தம் ராமம் துரியமுபாஸ்மஹே என்கின்ற ஸ்லோகமாகட்டும், அவைகளிலே இருக்கக்கூடியதான் அந்த காவிய நயம், காவியத்திலேயே பல வகைப்பட்டதான ரசங்கள் இருக்கும் பொழுது கூட நாங்கள் சாந்த ரசத்தையே பிரதானமாக கொண்டு இந்த நாடகத்தை சமைக்கிறோம் என்கின்றதான ஒரு ஸ்லோகம் நாடகத்திலே சங்கல்ப சூரியோதயத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. அங்கு ஸ்ருங்கார ரசம் எப்படிப்பட்டது, வீரரசம் எப்படிப்பட்டது, மற்றவர்களெல்லாம் நாடகமாக இருக்குமானால் ஸ்ருங்கார வீரரசையோர் அந்நியதரசிய பிராதான்யம் என்று ரசத்திற்கு முக்கியத்துவம் ஸ்ருங்காரத்திற்கோ வீரத்திற்கோ கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்க, இவர் ரசங்களுக்குள்ளே பிரதானமானதாக கொண்டாடப்பட வேண்டியது சாட்சாத் சமம் என்கின்றதாக ஸ்தாயி பாவத்தை கொண்டு விளங்கக்கூடிய சாந்த ரசம்தான் என்பதை காண்பிப்பதற்காக, அசபிய பரிபாட்டிகாம் அதிகரோ திரிசுங்காரிதாம் பரஸ்பர திரஸ்கிருதிம் பரிச்சினோதி வீராஹிதம் என்று ஒரு அத்தியுதமாக முறையிலே காவியங்களிலேயும் கூட ஒரு மாற்றத்தை செய்து சிங்காரத்தையும் வீரத்தையும் தவிர்த்து அவைகளிலே தோஷத்தை காண்பித்து எல்லா விதத்திலேயும் ஏற்றம் மிக்கதான ரசம் சாந்தம்தான் என்று சொல்லக்கூடிய இடமாகட்டும், தானேதான் சாட்சாத் கவிதார்க்கிக சிம்மன் என்பதை காட்டக்கூடியதான வியக்தோன்மேஷா மிருகபதிகிரௌ விஸ்வமாப்பியா யயந்தி என்கின்றதான இடத்திலே அந்த விஷயத்தை துவனியாக காண்பிக்கிறதாகட்டும், பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி ஹிமதிர்மே என்கின்றதான இடத்திலே ஒரு ஸ்திரீலிங்க பிரயோகத்தினுடைய அழகாகட்டும், இவைகள் சம்ஸ்கிருதத்திலே இருக்குமானால் இவைகள் போல லட்சம் நாம் சொன்னொண்டே போகலாம் சுவாமியினுடையதான கவிதைகளினுடையதான மகாத்மியத்தை. அந்த பதங்களிலே தமிழ் பிரபந்தங்களிலே அத்தனயனத்தனயனுத்தித நயத்தித நவுத்தி புரியாள் என்கின்றதான பத லாளித்யமாகட்டும், அத்திரவர கண்முடி பத்து ஒரு கொத்தென உதிர்த்த திரலோன் என்று பெருமாளினுடையதான ராமாவதார மேன்மையை காட்டிய அழகாகட்டும், கவிக்கு லட்சணம் சொல்லும் பொழுது சகவி கத்தியதே சிரஷ்டா ரமதே எத்திர பாரதி ரசபாவகுணி பூதைர் அலங்காரைர் அலங்காரை மகோதயைஹி என்கின்றதான அந்த ஸ்லோகத்திலே காட்டப்பட்டிருக்கக்கூடியதான அழகாகட்டும், இப்படி எத்தனை விதமானதான முறைகளிலேயும் அந்த பத பிரயோகங்களாகட்டும் அங்க இருக்கக்கூடியதான சின்ன சிங்கார அந்த லிங்கத்தினுடைய பிரயோகமாகட்டும், அவைகளிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஔசித்யமாகட்டும், அங்க இருக்கக்கூடியதான குணம், அங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடிய துவனி, இந்த அத்தனை முறைகளினாலேயும் சுவாமி தான் கவிசிம்மம் என்பதை காட்டுகின்றார். அவரே தார்க்கிக சிம்மமாக இருக்கக்கூடியது என்பது சாஸ்திர கிரந்தங்களிலே தெரிகின்றது. இந்த சேரா சேர்த்தி அனைவருக்கும் கைவரப் பெறாத ஒரு பெருமை. அந்த பெருமையைக் கொண்டு கவிதார்க்கிக கேசரி என்கின்றதாக கொண்டாடப்பட்டவர் அந்த சுவாமியே வேதாந்தாச்சாரியவர்யா வேதாந்தாச்சாரியன் என்கின்றதான பிருதம் பிராட்டியினாலே அளிக்கப்பட்டது. அதிலே மிகச்சிறந்தவராய் வேதாந்தாச்சாரியர் என்று சொல்லப்பட்டால் வேதாந்தத்தினுடையதான ஆச்சாரியன் என்ற அர்த்தம். வேதாந்த வேத்ய திருமால்தான் வேதாந்த வேத்யன், வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்யா என்று அவர் வேதாந்தத்தை ஆளுவாரானால் அவர் எம்பெருமானையே ஆள்கிறார் என்று அர்த்தம். உடையவருக்கு எப்படியானால் பெருமாள் நீர் யாருக்கு சொல்வீரோ அவருக்கு நாம் மோட்சம் கொடுப்போம் என்று தன்னை அவருக்கு பரதந்திரனாக ஆக்கிக் கொண்டானோ, அதுபோலே வேதாந்தங்களுக்கே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதங்களுக்கு அனைத்திற்கும் கொண்டாடப்படக்கூடியதான எம்பெருமான், வேதாந்தத்திற்கே ஆச்சாரியனாக வந்திருக்கக்கூடியதான இந்த எம்பெருமான் இட்ட வழக்காக, இந்த சுவாமி தேசிகன் இட்ட வழக்காக அந்த எம்பெருமான் இருக்கிறான் என்பது இங்கு சூச்சிப்பிக்கப்படுகின்றது. அதனால் தாயார் கூறக்கூடியது, நீ ஒரு குழந்தை எப்படியானால் எது சொன்னாலும் தாயும் தந்தையுமாக இந்த மழலையினுடைய பேச்சுக்கு கேட்டு செவிசாய்ப்பார்களோ அந்த போலே உம்முடைய வார்த்தைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் செவிசாதிப்போம். நாங்கள் சத்தியசங்கல்பர்களான நாங்கள் இவ்வாறு செவிசாய்ப்போமே ஆகில் எங்கள் வழி வரக்கூடிய எங்களை எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களுமே கூட உம்மையே நித்தியமாக ஆச்சாரியனாக கொண்டாட வேண்டும் என்பது அதனாலே ஆகின்றது. அப்படி வேதாந்தாச்சாரியவர்யனாய் சர்வத்திர வேதாந்தார்த்த ஸ்தாபனம் பண்ணுவதிலே முக்கியமானவராய் அவர் எந்த ஒரு ஸ்லோகம் ஒரு பதம் பெருமாளை பார்த்து சொன்னாலும் ஆச்சாரியாளை பற்றி சொன்னாலும் அல்லது வேத ஏதாவது வர்ணனா பரமாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் வேதாந்த விஷயங்களாகத்தான் முடிகின்றன. சங்கல்ப சூரியோதயத்தினுடைய முதல் அந்த கிரந்தத்தினுடையதான அவதாரமே வேதாந்தார்த்தத்தை ஸ்தாபிக்கணும் என்பதுதான். அதிலே முதல் இரண்டு ஸ்லோகங்களுமே அத்தியுதமானதான ஸ்லோகங்கள், அந்த வேதாந்தார்த்தத்தினுடையதான சங்கிரகமாக அந்த கிரந்தத்தினுடையதான மொத்த விஷயத்தையும் காண்பிக்கக்கூடியவைகளாய் அதிகார சங்கிரகம் முழுவதுமே அந்த ரகசியத்திர ஸ்ரீமத் சாரத்தினுடையதான ஒவ்வொரு அதிகாரத்தினுடையதான சாரமானதான அர்த்தங்களை காண்பிக்கக்கூடியதாக எழுந்தருளி இருக்கக்கூடியது வேதாந்தார்த்தத்தை சொல்லுவதற்கு. ஹஸ்திகிரி மகாத்மியத்திலே ஸ்ரீபாஷ்யத்தினுடையதான சாரத்தை ஒரே ஸ்லோகங்களே ஸ்லோகத்திலே பாசுரத்திலே காண்பித்ததான பாங்கு, இப்படி சுவாமியினுடைய திருவாக்கிலிருந்து அவதரிக்கக்கூடிய எந்த ஒரு சிறு பதமுமே கூட வேதாந்தார்த்தத்தையே சொல்ல வேண்டும். இந்த லோகம் வேதாந்த நிஷ்ணாத்தனாக இருக்க வேண்டும், வேதாந்தார்த்த பிரவிஷ்டர்களாக இந்த அர்த்தம் இந்த லோகம் இருக்க வேண்டும் என்கின்றதாக சுவாமியினுடைய திருவுள்ளம். எனவே வேதாந்தாச்சாரிய வர்யா அவதிலே நிலை நின்று இருக்கக்கூடியவர், சிரேஷ்டதமமாக எழுந்துருளி இருந்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டதான சுவாமி தேசிகன். மே என்னுடைய இந்த லோகத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம், நைத்தியானுசந்தான புரஸ்தரமாக அவர் சொன்னாலும் நாம் சொல்லும் பொழுது இந்த அர்த்தங்கள் எல்லாம் சரியாகவே இருக்கின்றன. நம்முடைய ஹிருதயத்திலே அகமஸ்மியபராத சக்கரவர்த்தி என்றும் அகமஸ்மியபராதானாம் ஆலயம் என்றும் அபராத சஹசிரபாஜனம் என்றும் உண்டியே உடையே என்றும் தாயே தந்த என்றும் கிளை மக்களே தாரமென்றும் ஓடிக்கொண்டிருப்பவர்களும் ஐவர் குமைக்க ஆவிதிகைக்க காயம் விதிர்க்க பயனல்லவே செய்து பெரியோர் பெயரிட்டு அழைக்கவே நடுங்கி பேதை பாலகன் அது என்று கூறியதான இளமையிலே மைத்தடங் கண்ணினார் அவர் தரும் கலவியே கருதியிருப்பவனை. மேன்னா இப்படிப்பட்டவர்கள் நாம் எல்லாரும் அபராத சகசிரபாஜனத்தில் ஆரம்பித்து இத்தனை விதமானதான பல வகைப்பட்டதான நிந்தித்த கர்மாக்களுக்கெல்லாம் பாஜனமாக இருக்கக்கூடியவனும் பழுதே பல காலங்களையும் கழித்தவர்களும் வாடி வருந்து இத்தனையும் பண்ணி வாடி வருந்தினான்னா வாடி வருந்துதலையே செய்யாதவர்களுமான என்னுடைய இப்படி சகல விதமானதான துர்குண பாஜனமாய் அத்தனை விதமானதான வேண்டாத குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மாவாக நாம் இருக்கின்றோமே, நமக்கு அந்த எம்பெருமானினுடையதானது போலே சுவாமி தேசிகனினுடையதான சாநித்தியம் பிரார்த்திக்கப்படுகின்றது. இதையும் அண்ணனே காண்பித்துக் கொடுக்கின்றார். நாம் எப்படி இருக்கிறோம் கீழே ஒரு ஸ்லோகத்திலே காண்பிக்கிறார். கிஞ்ச மமமானசமிதம் ச சமுதஞ்சித மிகான்ய விஷயேஷ்வஞ்சித நஜாது கவிவாதி கரி பஞ்சமுகதாவக பதம் வஞ்சன பரம் ஷடம கிஞ்சன ஜனப்ரிய சபஞ்சர ஷரஜம் சஞ்சலமிதம் புனரச்சஞ்சல தரம் குரு பவச்சரணயோ. சஞ்சல பரமாய் லௌகிக விஷய ஆக்ராந்தமாய் இருக்கக்கூடியதான என்னுடைய மனசை என்னுடையதான என்னுடைய என்னிடத்திலே மே என்னிடத்திலே ஹிருதி என்னுடைய ஹிருதயத்திலே இப்படிப்பட்டதான நீச்ச குணைக்க பாஜனமானதான மே ஹிருதி ஹிருதயத்திலே. ஹிருதயத்திலே என்றால் ஹிருதயம் என்றாலே ஹரதி அதாவது எடுக்கின்றது, ததாதி தாங்குகின்றது, யச்சதி கொடுக்கின்றது. ஹிரு த ய ஹிரு ஹரதி ததாதி தாங்குகின்றது, யச்சதி கொடுக்கின்றது, எடுத்து தாங்கி கொடுக்கிறது, அதை பண்றதுதான் ஹிருதயம். எதை எடுத்து எதை தாங்கி எதை கொடுக்கிறதுன்னார், ரத்தத்தை வாங்கி தான் சுமந்து பல இடங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணத்தினாலே சம்ஸ்கிருதத்துல அந்த நாள்லேயே ஹிருதயம்தான் ரத்தத்தை எல்லா இடங்களிலிருந்தும் தான் வாங்கி பல இடங்களுக்கு அழித்து தானும் ரத்தத்தினாலே துடித்து கொண்டு லோகத்திலே நமக்கு முக்கியமானதான ஒரு அவயவமாக இருக்கின்றது என்பதை பெயரினாலேயே காட்டினார்கள் ஹிருதய என்று. ஆனால் நம்ம ஹிருதயமோ என்றால் பால்யத்திலே விளையாட்டுகளிலேயும் இளமையிலே ஸ்திரீகளிடத்திலேயும் முதுமையிலே நோய்களிடத்திலேயும் ஒருவேளை கொஞ்சம் மனசிலே அவனுக்கு நல்ல எண்ணம் கொண்டவனாக கொஞ்சம் மனசு திருந்தினவனாக இருந்தால் அனுதாபத்தினாலேயும் அவனுக்கு கழியும் நம்ம ஹிருதயம். ஆனால் இந்த ஹிருதயம் நம்மளுடைய ஹிருதயம் எடுக்கின்றது, ரத்தத்தை எடுப்பதில்லை, பரஸ்வத்தை எடுக்கின்றது. நம்ம ஹிருதயம் தாங்குகின்றது, ரத்தத்தை தாங்குவதில்லை, அசதர்த்தங்களை கொடுக்கக்கூடிய எடுத்து தாங்கக்கூடியது. அதுவும் தான் கொடுக்கின்றது நம்ம ஹிருதயமும் தான். ஆனால் அது பேசினாலும் செய்தாலும் எல்லாமே பாபத்தையே செய்து கொடுக்கின்றது. இப்படி செய்யக்கூடிய செயல், அது தாங்கக்கூடியதான செயல், அது கொடுக்கக்கூடியது, இது எல்லாமே எடுத்து எடுக்கை கொடுக்கை தாங்குகை எல்லாமே நம்மளுடைய ஹிருதயத்திற்கு பாபம், பாப சம்பந்தமானது. அப்படிப்பட்டதான அத்தியந்த நிகிருஷ்டனாய் எல்லா விதத்திலேயும் தியாஜியனாக இருக்கக்கூடியதான மே ஹிருதி. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம் போல்வார் அனுசந்தானம் பண்ணும் பொழுது நிச்சயமாக சார்த்தமாக ஆகின்றன. அப்படிப்பட்டதான என்னுடைய ஹிருதயத்திலேயும் கூட சுவாமி தேசிகனே நீர் சந்நிதத்தாம், திருடமாய் அவர் வீராக அந்த தேசிகன் அமரட்டும் என்ற அர்த்தம். ஏனால் நம்ம ஹிருதயம் சர்வதா சர்வதா அவர் நம்முடைய ஹிருதயத்திலே இருந்து நம்மை பாபங்களிலிருந்து ஓய்ந்தவர்களாக ஆக்கட்டும், அனிஷ்டார்த்த விமுகர்களாக நம்மை செய்யட்டும், வேண்டாத செயல்களிலே விமுகமானவர்களாய் நம்மை செய்யட்டும், நிச்சிதமாய் சாஸ்திரார்த்த ரசிகர்களாய் நம்மை செய்யட்டும், அதற்காக நம்மளுடைய ஹிருதயத்திலே இருக்கட்டும், அதுவும் சந்நிதத்தாம் நன்றாக அமரட்டும். கொஞ்சம் கூட சாஞ்சல்யம் இல்லாத முறையிலே இங்கிருந்து எழுந்து போய் விடலாமா, கொஞ்சம் கொஞ்சம் ஓரத்திலே உட்கார்ந்து போகலாமா என்கின்றதான தன்மை இல்லாமல் என்னுடைய ஹிருதயத்திலே நன்றாக ஆழ்ந்து அசைவில்லாததான முறையிலே அமரட்டும். அந்த மாதிரி அமர்ந்தார் என்றால் அவர் சஞ்சலம் இல்லாமல் இருப்பாரே ஆனால், அந்த சுவாமி தேசிகன் நம்முடைய ஹிருதயத்திலே சஞ்சலம் இல்லாமல் அமர்ந்திடுவாரே ஆனால், நமக்கு லௌகிக விஷயங்களிலே சாஞ்சல்யம் பிறக்கக்கூடிய வேளைகளிலே எல்லாம் அவர் தன்னுடையதான திருஷ்டியினாலேயும் தன்னுடைய சாநித்தியத்தினாலேயும் தன்னுடைய கிரந்த ஜாத்தத்தினாலேயும் தன்னுடையதான சாமீபியத்தினாலேயும் விவேக ஷரஜாலேன சமம் நயதி என்கின்றதான கணக்கிலே நம்முடைய மனசிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல விதமானதான புண்ணான வேண்டாத துஷ்டமானதான எண்ணங்களை நீக்கிவிடுவார். அப்படி அச்சஞ்சலமானதான சந்நிதியை கொண்டு நம்மளுடையதான துஷ்டமானதான ஹிருதயத்திலேயும் நன்றாக எழுந்தருளியிருந்து நம்மை சுஷ்டுவானவர்களாக ஆக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பெருமாளும் பிராட்டியும் ஸ்ரீரங்கத்தவர்களுமாக நமக்கு அனுகிரகித்திருக்கக்கூடிய தனியன்களாலே கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு சிரேஷ்டமானவனாய் சாட்சாத் வேங்கடநாதனே அவதரித்திருக்கக்கூடியதான இந்த சுவாமி தேசிகன் நொந்து போயிருக்கக்கூடியதான நம் ஹிருதயத்திலேயும் கூட எப்பொழுதுமே நித்தியவாசம் பண்ணட்டும் என்கின்றதாக இந்த தனியனினுடையதான சுருக்கமானதான அர்த்தம் இங்கு காட்டப்பட்டது. இதுல இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் குணகிராகிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு அடியேன் தன்ய தன்யனாக ஆனேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.